ஹரிஸ் சென்னையிலிருந்து. கவிதையின் அழகும் தகுதியும் நீயே. வார்த்தையால் தடுமாறி வாழ்வினை தொலைத்தவள். முத்துலட்சுமி தாம்பரத்திலிருந்து. இயற்கைக்கு கொடுக்கும் பந்து உதைப்பந்து. நெகிழி உலகத்தை விழுங்கும் பூதம். முரளி சேலத்திலிருந்து. வலிமை கொண்டால் வளர்ச்சியும் கொள்வாய்.